மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவுப்பற்று பிரதேசவைக்குட்பட்ட வெள்ளாவளியிலிருந்து பாலையடிவட்டை கிராமத்தின் ஊடாக அம்பாறைக்குச் செல்லும் பிரதான வீதி பன்னெடும் காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் இருப்பதாக தெரிய வருகின்றது. யுத்த காலத்துக்கு முன்பு இந்த வீதியினால் இந்த பிராந்திய மக்கள் கொழும்பு, கண்டி போன்ற தூர இடங்களுக்கு செல்வதற்கு பயன்படுத்தி வந்தனர். தற்போதைய சுமூகமான சூழ்நிலையில் இந்த வீதியை மக்கள் மீண்டும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த வீதி உரிய பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் வி. சக்திவேல். இந்த பிரதேசத்து மக்கள் பிரதான தொழிலாக விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர். இவர்களின் தொழிலுக்கு முதுகெலும்பாக இந்த வீதியே காணப்படுகின்றது. ஆனால் அதன் இன்றைய நிலையினால் தங்களை போன்ற விவசாயிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் பற்றி கூறுகின்றார் விவசாயியான சந்திரன். குடும்பங்களும் இந்த பாதையான பிரதானம் செய்து கொண்டு போறது. மற்ற விவசாயம் செய்தாலும் இருக்கிற ஜனங்கள் தங்களை நெல்லுகளோ மற்ற விளைய பொருட்களை கொண்டு போறதுக்கு இந்த பாதைதான் பிரதான பாதையை விட்டுட்டாங்க. இவ்வாறு முக்கியம் வாய்ந்த வெள்ளாவளி அம்பாறை பிரதான வீதியானது 1990 காலப்பகுதியில் மிக பிரதான பாதையாக காணப்பட்டது. இந்த வீதியின் புனரமைப்பு பற்றி உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் அவர்கள் இதில் கவனம் செலுத்தவில்லை என கூறுகின்றார் வக்கியல்லை கிராமத்தைச் சேர்ந்த நிரஞ்சன். நாங்கள் பலதரப்பட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்திலாம் கலந்திருந்தோம். அவர்கள் இத்தவரைக்கும் எங்களுக்கு எந்த வித முடிவும் எடுக்கவில்லை. வீதிகள் குண்டும் குழியும் பள்ளம்பாடு குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வீதியில் 30,000 தொடக்கம் 50,000 மேற்பட்ட சனங்கள் போக்குவரத்து செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த விடயம் குறித்து போரதீவு பற்றி பிரதேச சபை தவிசாளர் வி ஆர் மகேந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன். அது சம்பந்தமா நான் சில தடவைகள் அது சம்பந்தமான விளக்கங்களையும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் பேசி அவங்கள் தற்பொழுது அதனை அதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தியதாகவும் அந்த வீதியினை இந்த வருடத்துக்குள்ள செய்து தருவதாகவும் என கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த வேலை தொடங்கப்படவில்லை. இவருடைய கருத்து இவ்வாறு இருக்க இந்த வீதிக்கு பொறுப்பான மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளரை தொடர்பு கொண்ட போது வெள்ளாவளி அம்பாறை பிரதான வீதி புனரமைப்புக்கும் உரிய நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் முற்பகுதியில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியினால் அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதம பொறியியலாளரின் பதிலானது இந்த பிரதேச மக்களுக்கு சற்று ஆறுதல் அளிப்பதாக இருந்தாலும் வெள்ளாவளி அம்பாறை பிரதான வீதியானது நாட்டின் ஏனைய நகரங்களுக்கு செல்வதற்கும் இன நல்லுறவை வளர்ப்பதற்கும் இந்த பிரதேச மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் முக்கியமானதோர் வீதியாகும். எனவே இந்த வீதியின் அபிவிருத்தி பணிகளானது துரிதகதியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே இந்த பிரதேச மக்களின் எதிர்பார்ப்பாகும்.